பாக்கெல்லாம் எச்சில் மூறி போகுது. போட்டி வச்ச புதையல் போல உடம்பு இருப்பதாலே திருடத்தான் என் நெஞ்சு திட்டம் தீட்டி பாக்குது. கத்தி கத்தி கத்தி உன் கண்ணு ரெண்டும் கத்தி நேரம் காலம் பார்க்காம வருது என் சுத்தி. வெட்டி வெட்டி வெட்டி நெக்க தனி வெட்டி வேக வைக்க கேக்குறிய தீப்பெட்டி. சஹாராவில் இளநி போல சிறு புஞ்சி தீயை போல எங்கேயும் எப்போதும் உன் தாகம் தீர்ப்பேனே. ரங்கம் நோக்கி ராரா இன்பமான இம்சம் பண்ணு ராத்திரி வீரா. பாடி பாடி பாடி இன்னிசையெல்லாம் கேடு பக்க சாரி சொக்கத்தனி பாரடி. நான் தானே.